வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மயிலே. வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மயிலே. கண்கள் கலங்காதே, நெஞ்சம் மயங்காதே, இங்கே உறவுண்டு என்றும் மறக்காதே. ஏழை எளியோரை தாம் பூமி தாங்காதா? வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மயிலே. தாங்கும் சிறு குடை நானாவே, வேனில் அனல் தனில் தாகம் தணித்திடும் நீராவே. போகும் வழி எங்கும் உன்னை தொடர்ந்திடும் காற்றாவே, சோகம் வருகையில் துன்பம் துடைத்திடும் பாட்டாவே. ஏன் இந்த வாழ்க்கை என்று எங்குகின்ற ஏழை இங்கு ஓர் கோடி? யாருக்கு சோகம் இல்லை, யார் மனதில் பாரம் இல்லை? அம்மாடி, நல்ல நாட்கள் நமக்கு இருக்கு, அந்த நம்பிக்கைதான் வந்துவிட்டால் சோகம் இல்லை. வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மயிலே. கண்கள் கலங்காதே, நெஞ்சம் மயங்காதே, ஏழை எளியோரை தான் பூமி தாங்காத. வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மயிலே. நெஞ்சும் கனத்திடும் எண்ண சுமைகளை தாங்காதே, வஞ்ச உலகத்தை பார்க்க வேண்டும் என்று ஏங்காதே. கற்பனை கோட்டைகள் கட்டும் பேச்சு காதில் வாங்காதே, ஓட்டை குடிசையில் இன்பம் இல்லை என எண்ணாதே. ஏழைக்கு ஒரு ஏழை துணை, எவ்வுயிர்க்கும் தெய்வம் துணை பொன்மானே. நெஞ்சில் ஒரு வஞ்சம் இல்லை, நேசத்திற்கு பஞ்சம் இல்லை விண்மீனே. நல்ல வாழ்க்கை வந்து தீரும் வரவில்லை என்றால் தெய்வங்கள்தான் பொய்யடியோ. வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மயிலே. கண்கள் கலங்காதே, நெஞ்சம் மயங்காதே, இங்கே உறவுண்டு என்றும் மறக்காதே. ஏழை எளியோரை தான் பூமி தாங்காத. வைகை நதிக்கரை சின்னமணி குயிலே, வாடி நிற்பதென்ன சொல்லடி பொன்மா.